பார்த்து சொன்னது. ஒரு தத்தை கடிதத்தை தன்னெஞ்சுக்குள்ளே வாசிக்க அதிகாலை சுகவேளை உன் ஓலை வந்தது. அதிகாலை சுகவேளை உன் ஓலை வந்தது. சுகவேளை உன் ஓலை வந்தது.